பிரதானாதிகாரத்துல மூணு ஸ்லோகம் அது தெரிஞ்சுக்கலாம். இதுல பகரவித்தியதான் வந்துள்ளது, அதனால பகரவித்திய பகரவித்தியதான் அந்த பகரவித்யா விஷயமாகவே இப்பயும்தான் காணப்படுறது. சுவாரஸ்யமான விசாரம் என்ன விசாரம், இந்த விசாரமானது வேதாந்தத்துக்கு அதுலயும் நம்முடைய வேதாந்தம் ஸ்ரீவேஸ்வர சம்பிரதாயத்துக்கு ரொம்ப தேவையான அறிகுறிகள், முக்கியமான அறிகுறம். இந்த அறிகுறத்துல மூணு ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த கடைசி ஸ்லோகம் தான் ஸ்ரீமதத்துல கடதேவதா பரமாத்யாத்துல ஆத்ம ஐக்கியம் தேவத ஐக்கியம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை ஆதரிச்சிருக்க. நம்ம தேவபிரமாசனையில கோட்டாசி சிரவணத்தன்னைக்கு தேசியன் முதலாபாசன ஆகுது. அன்னைக்கு இந்த ஆத்ம ஐக்கியம் தேவத ஐக்கியம் ஸ்லோகத்தையும் இங்க யாருக்கும் நான் சொல்லுவார். ஏன்னா எல்லா தத்துவத்தையும் அடிச்சு விட்டு சிவன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு சாதித்து அந்த பரதேவதையே சந்திரவித்யா உபாசியனாக இருக்கிறான். அதாவது சிவன் நாராயணனே அனைத்து வித்தியகளையும் பரதேவதை அவன்தான் பரதேவதை, அவனை தவிர்த்து யாருமே கிடையாது. நீ எல்லாருமே உணர்வானத்தில் சரீரமாக தான் இருக்கா, தேகமாக தான் இருக்கா, தவசமாக தான் இருக்கா, அவன் யாருமே பரதேவதியா சொல்ல முடியாது. ருத்ரனோ பத்திரமுக பிரம்மாவோ இந்திரனோ சக்தியோ கணபதியோ யாருமே கிடையாது, அவன் எல்லாரும் அடிச்சுக்கிறோம். பெருமாளே சர்வத்தியோ பாக்கியம், பெருமாளே பரதேவர்கள் அப்படின்றத சாதிக்கணும். அதுக்கோசம் இந்த அதிகம் என்னது எப்படி வருது, அதான் பார்க்கிறது சுவாமி. பகரவித்தியது எல்லா இடத்தையும் இருக்கு, தாமரை வருது, மிருதாரணிகள் வருது, தைத்திரிய வருது, மூணுத்திலையும் பகரவித்தியது படிக்கப்பட்டிருக்கு. அதுல தைத்திரிய வருடத்துல பெருமாவளி திருக்கல்யாண வாங்கல் எல்லாம் சொல்ல என்ன இருக்கோ அதை உபாசிக்க வேண்டும் அப்படின்னா சொல்லுது. ஆனால் அது முடிஞ்ச அடுத்த அனுபவத்திலேயே சகசிரதீர்கம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வம்பவம் சொல்லிட்டு நாராயண வாகமானது போதப்பட்டிருக்கு. இந்த நாராயண வாகத்துல சரித்து வந்தா நாராயண நாராயண நாராயணன் நாராயண பரம் பிரம்மத்தம் நாராயணத்தன நாராயண பரவேஸ்வரி ஆத்மா நாராயண அப்படின்னு தான் வருது. இந்த இடத்துல சகதிரதீர்கம் தேவன் ஆரம்பம் இதுக்கு நாராயண வாகம் பேர். இந்த நாராயண வாகத்துல எம்பெருமானான நாராயணனே உபாசியம் அப்படின்னு சொல்லப்பட்டோம். எம்பெருமானான நாராயணனே உபாசியம் சரி, எல்லா வித்தியும் உபாசியனா அல்லது பகரவித்தியைக்கு வந்து உபாசியனா, எல்லா வித்தியைக்கும் உபாசியனா அல்லது பகரவித்தியைக்கு வந்து உபாசியனா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. சந்தேகத்துக்கு காரணம் இருக்கு. நாம வந்து பகரவித்தியைக்கு சொன்னோம், இந்த பிரம்மமானது இந்த தகரமானது எதுல இருக்கு, ஹதய குகையில இருக்கு, உபாசகனுடைய ஹதய குகை. அந்த குகையில இந்த தகர தகராகாசன் இருக்கிறான் அப்படின்னு நாம சொல்றோம். அவன் என்ன உபனிடம் சொல்றது, உபனிடத்து பிரம்மபுரம் அப்படின்லாம் சொல்லி இந்த பிரம்மபுரமான இந்த உடம்புல ஹிருதயம் அந்த ஹயத்துக்குள்ள இந்திரமா ஜீவன், அவனுக்குள்ள இந்திரமா, அவனுக்குள்ள கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன தகராகின்றவன் இதுக்குள்ள இருக்கான், அதே குகையில இருக்கான் தீர்மானம், அதே குகையில இருக்கான், அதே ஆகாசம், அதுதான் அதே புண்டலீகம் அப்படின்னு சொல்றான். அதுல தகராகாசம் இருந்துகிட்டிருக்கான். இது வந்து எல்லா உபரணம் மூணு உபரணத்திலும் சமானம், சாந்தோக்கியம் வயதானிகம் அது மாதிரி விபாப்பம் பரவேஸ்மதூதம் எப்புண்டரீகம் அப்படின்னு இருக்கு. அதனால பதவி குகையில எந்திரமாக இருந்திருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பொறுப்புகளுடைய பொறுப்பு சந்தேக ஆட்சேபத்து காரணம் பத்மதோஷப்பதிகாசம் அப்படி இருக்கிறதுனால இந்த தகராகாசன் தான் இங்க சொல்லப்படுறான். அவன் தான் நாராயணன், அந்த தகரத்தை மட்டும் தான் உபாசனம் அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். ஒரு பட்சங்களுக்கு சந்தேகத்துக்கான இதான் ஒரு பட்சங்கள் அபிப்பிராயம். ஆனா வேற விதமா பார்த்தோம்னு அங்க அக்ஷரஹா பிரம்ம பிரம்மசத்தம் இருக்கு, அக்ஷர சத்தம் இருக்கு, நிறைய இருக்கு இது மாதிரி சத்தங்கள். இந்த சத்தங்கள்லாம் என்ன பண்றது, எத்தனையோ வித்தியர்கள். இப்போ அக்ஷர காஜி வித்தி, காஜி காஜி கேட்கறதுக்கு அக்ஷரம் தரக்ஷரம் காஜி அப்படின்னு வருது, அப்படின்னு வருது, காஜி காஜி பிரசனத்துல வருது. அந்த அக்ஷர சப்தம் இங்க இருக்கே, இந்த மாதிரி எத்தனையோ சப்தங்கள் ஜோதி சப்தம் இருக்கு. நாராயண பரோ ஜோதி ஜோதி வித்யா அதற்கு கூடிய ஜோதி சப்தம் இருக்கு. இப்படி எத்தனையோ பிரம்ம வித்தியில சொல்லப்பட்ட சப்தங்கள், அந்த சப்தங்கள் எல்லாம் பதங்கள், அந்த சப்தங்கள் பதங்கள் எல்லாம் நீங்க அனுவாதம் பண்ணிருக்கு. அதனால எல்லா வித்தியர்கள்லயும் சொல்லப்பட்ட பிரதான பதம் பிரதான சப்தம், அந்த சப்தத்தை அனுவாதம் பண்ணி அதுக்கு உபாசியம் நாராயணன். அதனால சர்வத்தியோபாசனா இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்படியா அப்படியா இதுதான் சந்தேகத்துக்கு காரணம். இது இருக்கு அது இருக்கு. அதனால ஹயாகாசு பத்மகோச பிரதிகாசம் இருக்கு. அதனால சூரபக்ஷன் சந்தேகம் சித்தாந்திக்கோ அனைத்து பிரம்மச்சரியங்களும் சொல்லப்பட்ட பதங்கள்லாம் இங்க பராமரிக்கப்படுகிறது, அனுவாதம் பண்ணப்படுறது. அதனால இது சர்வத்தியோபாசன இருக்கணும் அப்படின்றது இங்க சித்தாந்தியினுடைய பட்சம். இப்படி இந்த பட்சமானது மாறி மாறி இருக்கு. இப்ப அதுக்கு பதில் சொல்லணும். பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் பூர்வபக்ஷ அபிப்பிராயம் சொல்லணும், சித்தாந்தியின் அபிப்பிராயம் சொல்லணும். அப்படி சொல்லணும்னாக்க இதுக்கோசம் இந்த அதிகாரம் வருது. மூணு சுவாமிகள் சுவாமி சாதிக்கிறார். ஸ்லோகம் சூத்திரமோ ஒரே சூத்திரம், பாஷ்யத்துல ஒரு பக்கம் கூட இல்லை, ஒரு பத்து வரியோ பதினஞ்சு வரியோ தான் இருக்கும். ஆனா இது நமக்கு முக்கியமான அறிகரணம். சைவால் அறிகரணம், சைவால் இருந்தாலே அவன் எல்லாம் இருந்தாலே உபாசியம் சொல்லுவான். அதுக்கோசம்தான் அவன் அடிக்க வேண்டாம். ஏன்னா பகவத்தியிலவங்க நாராயணத்துக்கு போட்டோம், மீன் இருப்பதெல்லாம் சிவனை நடத்தும் அந்த மாதிரிலாம் அவன் கேட்பான். இதெல்லாம் கேட்கறதுனால அவன் வந்து இந்த மாதிரி வரான். அதை கண்டனம் பண்ணணும். கண்டனம் பண்ணி எந்தனமாவனே சர்வத்தியோ பாத்தியம் அப்படின்னு சாதிக்கணும். அது திருவுள்ளம் சூத்திரக்காரருக்கு, அதுதான் திருவுள்ளம். அதை இங்க நிரூபிக்கணும். அதுபோதான் ஒரு சூத்திரத்தில் சொல்லப்பட்டாலும் சுவாமி தேசியம் மூணு ஸ்லோகத்தில் அடைந்து பார்க்கிறேன். எவ்வளவு விசேஷம் பார்த்துக்கணும். அதனால போறபடி என்ன சொல்ற போன பிரகரணம் என்ன சகவித்யா பிரகரணம் போன பிரகரணம் அந்த பிரகரணத்தை அனுசரிச்சு சாராயணனுக்கு வந்துருச்சு. எனக்குமே இது வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்துச்ச உடனே இன்னொரு விஷயத்துக்கு மாற முடியாது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்து இன்னொரு விஷயத்தை உடனே மாற முடியாது. அதனால என்ன பண்றாங்கக்கா இந்த பிரகரணம் வேலவித்யா பிரகரணம் அதுக்கு சேஷமாக இந்த நாராயணன் வந்து இருக்கு. அதனால பகவத்யோபாசியம் நாராயணன் பகவத்யோபாசியம் இல்லை. ஏன்னா இது மிகவும் சொல்றா இதெல்லாம் தடுக்க தடுக்க இப்படிதான் வரும். அடுத்த வாக்கியமாகவோ அடுத்த அனுபவத்திலேயே வந்து சொன்னாக்கா அந்த பிரகரணத்துக்கு விசேஷம் சொல்ற பிரகரண பிரமாணத்தினால பிரகரண பிரமாணம் அப்படிங்கிறார். இந்த பிரகரண பிரமாணத்துக்கான ஜகரவித்யக்கு சேஷமாப்படுறது ஜகரவித்யை ஒன்றியே சிவன் நாராயணன் உபாசியம் எல்லா வித்தியர்களுக்கும் இவன் உபாசியம் அல்ல. என்ன இந்த வித்தியைக்கு சேஷமாக இருக்கு இதுதான் அவனுடைய பிரம்மாஸ்திரம் பூர்வபக்ஷியனுடைய பிரம்மாஸ்திரம் யுக்தி பிரதான சேஷம் உன்னத பத்தி சொல்லுங்க வச்ச நம்ம அப்புறம் எல்லாம் சேர்த்தா தெரியும். அவங்க எத்தனை கேள்வார் ஒரு பாசனம் ஆரம்பிப்பார் ஒரு படிகம் வரும் ஒரு படிகத்துல ஒரு கோயிலை பத்தி ஆரம்பிச்சு அந்த கோயிலை பத்தியே பத்து பாசனம் வரும். அந்த கோயிலை பத்தி சொன்னாட்டா கூட அந்த கோயிலுக்கு சொன்னதா இருக்கணும். ஏன்னா அதுக்கு சேஷம் ஆயிடாது. இவங்கெல்லாம் நாணயம் பண்றா மகன்கள் அது மாதிரி இல்ல. இந்த தகரவித்தியை ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிக்கப்பட்ட தகரவித்தியைக்கு இந்த நாராயணவாகம் பக்கத்திலே இருக்கிறதுனால அது சேஷமாக்கு சேஷமா இருக்கிறதுனால இது பூர்வபக்ஷி பிரகரணத்தினால இப்படி வருது. ஒரே பிரகரணம் இது அடிக்கடி இந்த பிரகரணங்கள்லாம் வரும். என்னதுன்னாத்துக்கு அங்கமா இருக்கு ஒண்ணு இன்னொன்னுக்கு அங்கமா இருக்கு ஒரு யாகம் அந்த யாகத்துக்கு ஒரு வஸ்து அல்லது ஒரு கிரியா ஏதோ ஒண்ணு அங்கமா இருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டு அவ ஆறு பிரமாணம் சொல்றாள். ஸ்ருதின்னு ஒரு பிரமாணம் லிங்கம்னு ஒரு பிரமாணம் அதே மாதிரி வாக்கியம்னு ஒரு பிரமாணம் பிரகரணம்னு நாலாவது பிராணம்ன்றது அஞ்சாவது ஆறாவது சமாக்கியா. இத ஸ்ருதின்னு என்ன வேதம்னு அர்த்தம் இல்லை. ஸ்ருதினாக்க சப்தம் அர்த்தம் என்ன சப்தம் விபக்தியோட புரியும் சப்தம் ஒரு வாக்கியம் தான் உங்களுக்கு புரியும் பச்சதி அப்படின்னு சொன்னான். கா பச்சதி அப்படின்னு கேட்டான். சைத்ரம் பச்சதி அப்படின்னு சொன்னான். சைத்ரம் அறியப்பட்ட கிம் பச்சதி அப்படின்னு கேட்டான். போதனம் பச்சதி அப்படின்னு கேன பச்சதி அப்படின்னு கேட்டான். காஷ்டை பச்சதி அப்படின்னு சொன்னான். கஸ்மை பசதி பிராமணேபிய பசதி அப்படிங்கிறான். அர்த்தம் சொன்னாரு இவன் ஒவ்வொரு விதத்தையும் பாருங்க கஹபதி யார் தெரியப்பட்டான் சைத்திரம் தெரியப்பட்டான் இங்க பிரதானமா வந்துருச்சு. இது ஒண்ணு இல்லை கம்பதி போதனம் பதவி இவன் போதன விஷயகமான கர்மா இவன் கேன பதவி எதனால பண்றான் எதனால பண்ணோம்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா காஷ்டைகி அந்த மரம் விறகு விறகெல்லாம் வச்சுட்டு என்ன எரிய விட்டு அது கையப்பட்டோம். இப்ப பாருங்களோ விறகுனால பண்றான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், விறகானது சதிக பண்றதுக்கு சாதனமானது கரணம் பிராபம். இதை இன்னொன்று சொல்றா கிம்பாவையே கேடபாவையே கதம்பாவையே கிம்பாவையே போதனம் பாவையே போதனம் பதினாலும் போதனம் பாவையே கேடபாவையே காஷ்டி பாவையே கதம்பாவையே அதாவது காஷ்டியாக கதம்பாவையே சுட்காரேன அக்னிச்சுவாணையினா அடுப்பு மூட்டணும், மூட்டி நின்னா விசிறணும் ஊதணும், அதுக்கப்புறம் புதாரத்தினா பாத்திரத்து அரிசி வைக்கணும் ஜலத்தை கட்டணும், இப்படி எல்லாம் பண்ணணும். இது கடன் பாவையும் எப்படி பண்றது, என்ன பண்றான், எதனால பண்றான், எப்படி பண்றான் அப்படின்ட்டு மூணு விதமா கேள்வி கேட்டு அந்த மூணு விதத்துக்கும் பதில் சொல்றேன். என்ன பண்றான், ஓதனம் பண்றான், அன்னத்தை பண்றான், விசாரணம் பண்றான், எதனால பண்றான், விறகுனால பண்றான். இது விறகுனால அப்படின்னு மூணாவது அதுக்கு பேர் சுத்திங்கிறாரம். இங்க வாங்கோ வேதத்துல அக்னிஹோத்தம் அக்னிஹோத்தம் ஜோதி அப்படின்னு அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுகிறான். கேள்வி தத்னாத்திரம் தயிரை கொண்டு ஹோமம் பண்ணுகிறான், நெய்யை கொண்டு ஹோமம் பண்ணுகிறான், பாலை கொண்டு ஹோமம் பண்ணுகிறான். இதெல்லாம் மூணாவது வாக்கியம். இதுக்கு பேர் சுத்தின்னு பேர், இதுக்கு சுத்தின்னு பேர். அடுத்தது ஒண்ணு இருக்கு லிங்கம். லிங்கம் அர்த்தம் சாமர்த்தியம். நம்ம பேசுற பேச்சு, பேசுற பேச்சு வச்சுட்டு அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். பேசுற பேச்சு வச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் ரொம்ப உபதிரப்படுத்திட்டு இருக்கு, நிறைய தப்புதா வச்சிருக்காங்க. அந்த வழியில் அப்பா போகணும் செத்து போய் அப்படின்னு உண்மையில என்ன பையன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், அப்பா வையிற செத்து துறைய அப்படின்னு என்ன செத்து தொடர்ந்து சாதனம் நடத்தணும்னா அது கிடையாது. செத்து போகணும்னு வசதி கிடையாது. இந்த மாதிரி தப்பு தப்பா பண்றதுக்கு திட்டம் வந்து வசதி அவனும் தான் அவர் தான் பிள்ளை சுத்தமான அது கிடையாது. சோகங்களுக்கெல்லாம் கொடிய சோகம் புத்த சோகம், புத்த சோகம் சோகமே உண்டு. மாத்து துக்கம் டு ஷான் மாசம், பித்து துக்கம் டு அப்சரம். ஆமா, பித்து துக்கம் டு அப்சரம். பாரியா துக்கம் புனர்பாரியே புத்த சோகோ நிரந்தரம் அப்படின்னு. புத்திர சோகம்ன்றது சாமானியம் இல்லை, அவ்வளவு அந்த சோகமானது ரொம்ப கடினம், வசந்த சோகம். அதனால ஒரு தகப்பனார் அப்பான்றவன் தன்னுடைய பிள்ளைய பார்த்து நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டான். இங்கேயே பார்த்துருக்கோம் நசிகேதஸ், நசிகேதஸ்ன்றவன் குழந்தை பிறந்துட்டாரு. அவன் என்ன பண்றான், அப்பா வந்து யாகம் பண்றாரு. அப்பா யாகம் பண்ற சமயத்துல அந்த யாகத்துல தட்சிணம் கொடுக்கணும், தானம் கொடுக்கணும். இவர் என்ன பண்றாருக்கா, மலட்டு மாடு வயசான மாடு இந்த மாடெல்லாம் தானம் பண்றாரு. அதை பார்த்த உடனே நசிகேதுக்கு கஷ்டமா போயிரு, ஐயோ சின்ன குழந்தைதான், ஆனா மகாஜ்ஞானி, ஐயோ அப்பா இது மாதிரிலாம் பண்றாரு, இது மாதிரிலாம் பண்ணினாக்கா யாகம் விபலமா போயிடுவேன், பலமே கிடைக்காது, தோஷம் வந்துருமே. அதனால தன்னை கொடுத்தாவது யாகம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்றதுக்கோசரம் கஸ்மை மாம் தாஸ்யசி, கஸ்மை மாம் தாஸ்யசி, யாருக்கு என்ன கொடுக்க போறேன், யாருக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு மூணு வாட்டி கேட்கிறாங்க. அதற்கு சமான கோபம் கொடுத்தப்பா விமர்சிவே சுவாம் தாஸ்யாமி அமர்ந்து கொடுக்கிற போ அப்படின்னு சொல்லிட்டேன். கடவுள் அவன் முடிச்சு குடிச்சு வேற கோபத்தில் சொன்னேன், பையனும் என்ன பண்ணா அப்பா சத்து செஞ்சார் கிளம்பிட்டான், எவ்வளவு வந்து கிளம்பிட்டான், இவருக்கே கஷ்டமா போய் இவர் கொஞ்சம் சொல்றேன் இப்ப போகாத, நான் சொல்ற சமயத்து போ, கோபத்து எவன் எவன் போயிருக்கான் மூணு நாள் வரமாட்டான், அப்ப உபவாசம் சாப்பிட்டாரு உனக்கு ரொம்ப பிரேயஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் மூணு கேள்வி மூணு வரம் கொடுக்கிறான் நிச்சயம் எவன் கேட்க வரம் கொடுக்கிறான், மூணு வரத்தினால ஏதாவது திருப்தியும் தெரிஞ்சுக்கிறான். இவ பாருங்கோ ஒரு அப்பா வந்து அவன் சொல்ல மாட்டாரு, இது என்னத்தோ அந்த கோபம் கோபத்தினால அவன் பண்ற தவறுக்கு இந்த மாதிரி வரும், இதான் சாமர்த்தியம் லிங்கம். இரண்டாவது நீங்க ஒரு வார்த்தையை சொன்னிருக்க அந்த வார்த்தையில உள்ளத்தை வாங்கிக்கணும், உள்ளத்துக்கு நாம் வாங்கிக்கணும், உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறத அப்படின்னு வேறப்பா ஊரே சிரிக்கிறதுனாக்க ஊர் சிரிக்கணும் தான் ஊர்ல இருக்க ஜனங்கள் சிரிக்கிறா அவ்வளவு நீங்கமான காரியம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்து உடம்பு முழுக்க இவனுக்கு மூட அப்படின்னு சொல்லி விடுவான், உண்மையிலே உடம்பு முழுக்க மூட என்ன அவங்கள பத்தி சாரி இந்த சாமர்த்தியோட ரெண்டாவது சொன்னாலும் மூணாவது வாட்சியம் சொன்னாலும் சொன்னாங்க வாட்சியம் என்னர்த்தம் அங்க ஒரு வாட்சி இருக்கும் இங்க ஒரு வாட்சி இருக்கும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் ஒன்னா சேர்த்து அர்த்தம் விபரீதமான அர்த்தம் வந்துடும், ஏராளமா பண்ணாக்க ஏராளமா பண்ணாக்க விபரீதம் என்னது வாங்க மாம் உபேத்திய மாமுபேத் என்ன அடைஞ்சி அதை சொல்ற அப்புறம் துக்க ஆலயம் வசாசம் இருக்கு ரெண்டாவது வருஷம் துக்க ஆலயம் திருமால்தான் துக்கத்துக்கு ஆலயம் சாஸ்திரம் அசாஸ்திரம் அது வேண்டாம் அப்படி அர்த்தம் கிடையாது மா சந்திப்பின் பரமாங்க அப்படி சேர்க்கணும் இந்த ரெண்டு பதத்தை ஒன்னா சேர்த்தாக்க வாக்கிய பிரமாணம் அப்பதான் அர்த்தம் சரியா இருக்கும் இல்லாத போனா எதுனா விபரீராசனம் போயிடும் மாமபேத்து குணம் தான் துக்காரையும் சொல்லணும். இந்த மாதிரி இடங்கள்லாம் எந்தெந்த பதத்தை எந்தெந்த வாக்கியத்தை எப்படி சேர்த்து சொல்லணும் இதுதான் வாக்கிய பிரமாணம். இது மூணாவது நாலாவது பிரகரணம் சொல்லணும், இது இந்த வாக்கிய பிரமாணத்தையும் பிரகரண பிரமாணத்தையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இதனாலதான் முக்கியமா வாக்கியம் சொல்லிருக்கோம் பிரகரணம் என்ன ஒரு பிரகரணம் இது இந்த பிரகரணம் சந்தியாவந்தனம் பண்றோம் சந்தியாவந்தன பிரகரணத்துல போய் பிரம்மைக்கு சேராது பிரம்மைக்கு பிரகரணத்துல சந்தியாவந்தனம் சேராது ஆறாவது மணி முதல்ல சந்தியாவந்தனம் அதுக்கப்புறம் அஷாட்சணம் அப்புறம் துவயம் அதன் பிறகு சரணஸ்லோகம் இந்த தமிழ்லாம் படிக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணணும் ஆதார பண்ணணும் அப்புறம் இந்த சர்ச்சை பண்ணணும் தேவரிஷி காண்டாக எடுத்துக்கணும் அதன் பிறகு வசவனை செய்யணும் அப்புறம் பிரம்மஹத்தியம் இதோடு முடிஞ்சிருக்கு. இது இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி பிரகாரம் அது வேற இது வேற இது வேற வேற ஒவ்வொன்றுத்துக்கும் சங்கல்பம் அந்தந்த பிரகரணம் இந்த பிரகரணம் அதனுடைய முடியாது அந்த பிரகரணம் இதனால் முடியாது இத பாருங்க பார்த்தாலே தெரியும் ஸ்ருதின்னு சொல்றது ஒரு பதமாத்திரம் ஒரு சப்தம் ரத்னா பயசா ஒரே ஒரு பதம் லிங்கம்ங்கிறது ரெண்டு பதமோ ஒரு பதமோ அதனுடைய அர்த்த சாமர்த்தியத்தை படிச்சுக்கிறது எந்த அர்த்தத்தை இது கொடுக்கும் அப்படின்னு அங்க விபத்தி உண்டி ஸ்ருதியில அது ரூடி மாதிரி இது வந்து லிங்கம் ஒரு பதமோ ரெண்டு பதமோ அதனுடைய சாமர்த்தியம் எதை சொல்றதுன்னு இதுக்கு நோக்கு அப்படின்னு தெரிஞ்சது வாக்கியம்ங்கிறது ரெண்டு மூணு பதங்கள் ஒன்னா சேர்றது அல்லது ரெண்டு வாக்கியங்கள் மூணு வாக்கியங்கள் ஒன்னா சேர்றது பிரகரணம்னாக்க ஒரு அனுவாதமே ஒரு பிரக்கிரியையே ஒரு சொல்லணும் ஜோதிஷ்ணம் பிரகரணம் தஞ்சபூர்ணமாக பிரகரணம் ராயசூய பிரகடனம், அன்னியோச பிரகடனம், அந்த பிரகடனம் அப்படி சொல்றது பிரகடனம். இன்னும் அழகா பரவ போறதுக்கு ஒரு பதம், ரெண்டு மூணு பதம் இருக்காது, அதுல அர்த்தம் சாமர்த்தியம், மூணாவது ரெண்டு வாக்கியமும் எப்படியோ, நாலாவது பல வாக்கியங்கள், பல வாக்கியங்கள், அஞ்சாவது என்ன அப்படின்னாக்கோட்டாலும் சரி பக்கத்தாத்திரம் நமக்கு சொன்னீங்க தூரத்தில் இருக்க எனக்கு பந்துஜு அப்படின்னு ஆட்ட போக மாட்டோம், நம்ம அதிகம் அனுபவிக்கிறோம், நமக்கு உபகாரிகள் அவ்வளவுதான், எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி கஷ்டம் வரைக்க பார்த்து நிற்க மாட்டா மனுஷா உபகாரத்து வருவார். அதனால ஸ்தானம் பக்கத்துல இருக்கிறது உபஸ்தி பக்கத்துல வைக்கப்பட்டிருந்தா பிரகடனம், ஒரு குரூப் ஒரு சமுதாயம் ஒரு யாகத்தை பத்தி ஒரு பிரகடனம் அதுல வைக்கப்படுறது, அந்த பிரகடனத்து பக்கத்துல ஒரு வாக்கியம் அதுக்கு பேரு ஸ்தானம்னு பேரு, அந்த பிரகடனத்துக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு அதனால இது அதுக்கு பேரு அப்படின்னு சொல்றது ஸ்தானம். அதுக்கப்புறம் கடைசி சமாக்கியா பெரும் பேர் யோகியமான சட்டம் ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம், ஆச்சரியம் பண்றது ஆச்சரியம் பாரதம் ஆசிரியர் என்ன பாரதம் கையாசியம் பாரதம் சொன்ன பாரதம், எத்தனையோ பாரதம் இருக்கு யாசர் எழுதின பாரதத்தையே அனுசரித்து நிறைய பேர் தப்பு தப்பாலாம் எழுதியிருக்கா, மாத்தி மாத்தி அவமான குணமாக எழுதியிருக்கா, அதை வச்சு வையாசம் இதுக்கு பேரு பேர் வையாசம் யாசம் மட்டம் யாசரால் பண்ணப்பட்டது, அத்வரியனால் பண்ணப்பட்ட ஆச்சரியம், துர்காசு பண்ணிருந்த அவுத்வாசம் அனுமான எழுதியிருக்க அனுமாரியது. இந்த மாதிரி ஆறு பிரமாணங்கள், ஆறு பிரமாணங்கள்ல முதல்வது ஒரு பதம் ஒரு சப்தம், ஒரு சப்தத்தை வச்சு வந்தது, இரண்டாவது சப்தத்துல அர்த்தத்தை வச்சு வந்தது, மூணாவது ரெண்டு மூணு பதங்கள் சேர்ந்து வந்தது அல்லது ரெண்டு வாக்கியம் சேர்ந்து வந்தது, நாலாவது பல வாக்கியங்களோட கூடிய ஒரு பிரகடனமே வந்தது, அஞ்சாவது அந்த பிரகடனத்தின் பக்கத்துல அப்படின்னு சொல்றது, ஆறாவது சமாளிக்க பேர் அப்படின்னு ஆறு பிரமாணங்கள். ஒரு சப்தத்தை ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க அது பிரபலமான பிரமாணம், அர்த்தம்னாக்கா சப்தத்தை கேட்டு அந்த பதத்துக்கு அர்த்தத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் நிர்ணயம் பண்ணணும், அதனால முதல்ல காப்பிடும், இரண்டாவது பிரபலம், மூணாவது வாக்கியம், ரெண்டு மூணு வாக்கியமோ ரெண்டு வாக்கியமோ அஞ்சாறு பதங்களோ ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும், ஒன்னா சேர்ந்து அர்த்தம், இல்லாத போனா அர்த்தம் வராது, உடனே கங்கா அப்படின்னா கங்காக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டான், உடனே அப்ப சொல்லணும் பிரவகதி அப்படின்னு பிரவகிக்கிறது, அந்த பிரவகத்தின்னு சொன்னாதான் ரெண்டு பதமும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்பதான் வாக்கியமாகும், வேற கங்கா என்ன அர்த்தம் ஆகும் பிரவகத்தின்னு சொன்னான், பிரவகதி சொன்னாக்கா கா பிரவகதி, கா பிரவகதி யாரு பிரவகிக்கிறா அப்படின்னு கேள்வி வரும், உடனே கங்கா பிரவகதி காவேரி பிரவகதி அப்படின்னு சொல்லணும், இப்படி சொன்னாதான் அர்த்தம் அன்பிக்கும், இவன் என்ன அன்பிக்கு அன்பிக்காது, அதனால ஒரு பதம் வாக்கியம் இல்லை, ரெண்டு மூணு பதங்களோ ரெண்டு வாக்கியங்களோ சேர்ந்து இருக்கிறது, அதனால என்ன முதல் ரெண்டு தக்க முதல் சொல்லி பிரமாணம் பரம பரம பிரபலம், ரெண்டாவது சாமர்த்தியம் அர்த்தத்தை புரிஞ்சுக்க சொல்லணும் அது துர்பலம், இந்த ரெண்டுத்த காரணம் வாக்கியம் துர்பலம், வாக்கியத்தை காரணம் மூணுத்த காரணம் பிரகடனம் துர்பலம், நாலத்து காரணம் ஸ்தானம் துர்பலம், அஞ்சுத்த காரணம் சமாக்கியா சர்வாத்மா துர்பலம் அப்படின்னு பூர்வபூர்வ பிராபல்யம் உச்சரோத்தரப்பாபல்யம் அப்படின்றத நியமம் சொல்ற பின்னாடி பின்னாடி இருக்கிறது பிரபலம். இப்போ நியமம் சொன்ன இந்த பிரமாணங்களை கொண்டு சூரபட்சி சொல்றான். இது பிரகரணம், தகவல்யா பிரகரணம். அந்த பிரகரணத்துல இந்த நாராயணோகம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால பிரகரணத்தினால இது தகர வித்தியை தோண்டிதான் சேஷம். அனைத்து வித்தியைகளுக்கும் சேஷம் இல்லை. அதனால நாராயணோகத்தில் சொல்லப்பட்ட நாராயணன் சிவன் நாராயணங்கிற ஒரு வெற்றி தகர வித்தியில ஒன்றுதான் பாசியம், எல்லா வித்தியும் கிடையாது அப்படின்னுட்டு ஒரு விஷயம் ஆட்சேபிக்கிறாங்க. அதற்கு சித்தாந்தம் அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா பார்க்கணும் ஒரு விஷயம் நினைவு கொடுத்தோம். என்னது அந்தந்த வித்தியில படிக்கப்பட்ட சப்தங்கள் அக்ஷரம் ஜோதிஷ் தகர வித்தியாசமும் இருக்கு, தகர வித்தியே இருக்கு அதுல. இது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு சொல்லு சொன்னா கூட சாண்டில் வித்தியும் உதயத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி கண்ணில் இருக்கிறது ஜோதிஷ் எத்தனையோ மகிழ்ச்சி. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பிரம்மாவித்தியிலையும் படிக்கப்பட்ட அசாதாரணமான சட்டங்கள். அந்த சட்டங்கள் எல்லாம் இதுல அனுவாதம் பண்ணி சட்டங்கள் எல்லாம் அனுவாதம் பண்ணி இதை பாதிச்சிருக்கார் சொல்லி சொல்றது. அதனால சர்வத்தியோகம் சித்த வரணும். இன்னொரு விஷயம் தத்துவத்தில் வாசிய வரவு கிடைக்கிறோம். இந்த சர்வத்தியோபாசத்தோண்டு இல்லை நாராயணவாதி என்ன சத்வேதம் பல தைத்தியம் தத்துவத்தை சொல்றது. இது தத்துவத்தை என்ன நாராயண பரம் பிரம்மன் நாராயண பரம் பிரம்மன் தத்துவம் நாராயண பரக நாராயண பரோதி ஆத்மா நாராயண பரக அவர் அந்த வயசுக்கு சர்வம் வியாபி நாராயண பரக. இதெல்லாம் பிரம்மாவுடைய அந்தர்யாமித்வம், பிரம்மாவுடைய சர்வவியாபித்வம், பிரம்மாவுடைய சரீரித்வம், பிரம்மாவுடைய ஆத்மத்துவம், இது அத்தனைக்கு சொல்லப்பட்டது. தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. தத்துவங்கள் சொல்லப்படுறதுனால இந்த தத்துவன்றது எல்லா பிரம்மவித்தியைக்கும் ஒண்ணுதான். எல்லா பிரம்மவித்தியைக்கும் ஒன்றது. அதனால இங்க வந்து இந்த நாராயண மதத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் பதங்கள் அவன் அனைத்தையும் பார்த்தோம் அத்தனையும் பார்த்தாக்கா எல்லாம் சர்வ வித்யோபாசியம் நாராயணம். ஏன்னா ஒவ்வொரு வித்தியைகளிலையும் படிக்கப்பட்ட சப்தங்கள் அனுவாதம் பண்ணி அந்த அனுவாதத்துல அந்த சப்தங்கள் அந்த வித்தியைகளுக்கெல்லாம் நாராயணனே உபாசியம். நான் பத்மகோச புதிகாசம் பிரதயம் ஜாத்திரம் கொண்டிருக்கேன்னா வாஸ்தவம் தான் அது இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா இந்த திருவாரூர் இருக்கிற அதில் எப்படி நீதி வித்தியைகள்லாம் சொல்லப்பட்டதோ சகோதரர்களின் பிரம்ம வித்தியைகள் திருமாவளிய வித்தியைகள் அதே மாதிரி நகர வித்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சந்தேகம், அது விரோதம் ஒன்று இல்லையா. எத்தனையோ வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த நகர வித்தியும் சொல்லப்பட்டிருக்கு. நகர வித்தியைக்கும் பாசியம் நாராயணன், அக்ஷர வித்தியைக்கும் நாராயணன் பாசியம், சௌந்தர்ய வித்தியைக்கும் நாராயணனே, அந்த மாதிரி ஜோதி வித்தியைக்கும் நாராயணனே. எந்தெந்த வித்தியைகள் உலகத்தில் முடிக்கப்பட்டிருக்கோ அத்தனை வித்தியைகளுக்கும் நாலு வித்தியம் இருக்கும். இங்க நாலு வித்தியம் இருக்காது, ஒன்னு சொன்னா எல்லாம் சொன்ன மாதிரி நாளே சொல்லவில்லை. நாலஞ்சு வித்தியைகள் சொல்றதுனால எல்லாமே இந்த இடத்துல சர்வ வித்தியோபாசித்துவம் நாராயணனுக்கு சித்திக்கிறது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் விரோதம் ஒண்ணுமே இல்லையே, இந்த இடத்துல எந்த விரோதமும் கிடையாது. அதனால இந்த நாராயண வாக்குன்றது சர்வதிக்கலாம விரோதம் வந்துடும். அதனால நாராயணத்துவம் ஏன்னா அதுதான் நாராயணத்துவன்றது அவ்வளவு உடம்பு தத்துவம். எல்லாருமே நாராயண உபாசியாலதான் இருக்கு. அந்த காலத்துல சந்திரதேகம் என்ற சரஸ்வதி எடுத்து சொல்லுவார் பெரியவரும் தெரிஞ்சிருக்காங்க பெரிய மகாஸ்வாமி அவரை பத்தி அவன் என்ன பண்ணிட்டு தெரியுறான்னு பார். அதுக்கு சொல்லுவான், லோகக்ஷேமத்துக்கு பேசுறோம், நாராயண ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, சன்னியாசிகளுக்கு நாராயண ஜெபம் பண்ணவரும் சொல்லுங்க. அப்பெல்லாம் சின்ன வயசு 25 26 வயசு இருக்கும், ஒரு வாரி பேசிட்டு போயிருக்கு. அப்போ பகவதம் செய்வன் அவரை ஜெயிச்சு, அதாவது 88 89 ஜெயிச்சு. அப்ப பேசி இந்த கிருஷ்ண சுவாமி கிட்ட, ஏன் ஆசீர்வாதம் பண்றது, ஏன் அபிவாதனம் கிடையாது அப்படின்னு கேட்டேன். அதாவது நம்ம சன்னியாசிகளை ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க, அபிவாதம் கிடையாது, அபிவாதியாங்கிற சேர்க்கிறது கிடையாது, அவாலும் திருப்தி இது பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அது சுவாமி எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டுட்டாவா, கோத்திரம் குளம் எல்லாத்தையும் ஒப்புட்டா, வேற என்ன இருக்க வாழ்க்கைனாக்கா ஆசிரம் வச்சிருக்காங்க, கோத்திரமே இல்லாதப்பா. அவள் நான் பேசினாக்கா அவ திருப்பி சொல்லணும், ஆயுஷ்மான் பவா சொல்லணும். அப்படி சொன்னா என்ன சொன்னா அவளும் மோட்சாசிரிய மோட்சத்தை ஆசிரியர், மோட்சத்தை ஆசிரியர் சன்னியாசிகள் போய் நம்மளை வாழ நல்லா 100 காலம் தீர்க்க தீர்க்க ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா இந்த சம்சாரத்திலேயே எதுவும் ஆயிடும், சன்னியாசிகளை சொல்ல கூடாது. அதனால ஆசீர்வாதம் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், நாராயணன் நாராயணன் நாராயணன் நாராயண ஜெபம் தான் பண்ண போகுது. என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு நிச்சயம் பண்ணப்பேன், ஆண்டவன் நேரம் போகவே அவகாசம் இல்லை, ஆண்டவன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதே நிச்சயம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கி அப்படின்னு ஃபோன் பண்ணேன். உடனே ரொம்ப சந்தோஷம், க்ஷேமமா இருக்கணும், சௌபாகியதையா இருக்கணும், அதெல்லாம் தரிக்கவே இல்லை ஆண்டவன். நாராயண நாராயண நாராயணன் தரிச்சு அனுஷ்டானம் தெரியவாத பார்த்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு நாராயண சுத்தம் பிடிக்கும், என் பேருன்றதுனால இல்லை கேட்பார் என்னது அடிக்கடி நாராயண நாராயணன் ஆத்மநாம கீர்த்தனம் பண்ணக்கூடாதே, இது ஆத்மநாமம் வேண்டாம், அவன் நாமம் அது, அவன் நாமம் தான் எனக்கு சேர்க்கான், அவனுடைய திருநாமங்கள் நாராயணாமம் அந்த திருநாமத்தை எனக்கு சேர்க்கான், அவனுக்கு தான் அது எந்த இல்லை, அவனை தான் நான் சமைக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு சொந்த ஒன்ன ஆண்டேன் நாராயண நாராயண நாராயண அப்படின்னு நிச்சயத்தன்னைக்கு நான் எல்லாரும் தெரிய வேண்டாம் பிடிச்சேன். வாசம் அவனை போய் ஆண்டவனை போய் சேர்த்து கேட்கிறான், நாராயணத்தை குழந்தைக்கு நிஸ்தாபம் பண்ற வா அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபாலனுக்கு பார்த்து மாலை வைக்கணும். அதே மாதிரி நிறைய அக்ஷதை அதையும் கொடுத்து நாராயணத்தை கொடுப்போம் அப்படின்னு கேட்டார். பெரிய பொண்ணுக்கு கிடைச்ச பாத்தியம் சின்ன பொண்ணுக்கு கிடைக்கல, ஏன்னா அது திருநாராயணன் எதுன்னு சொல்ல வரேன், நாராயண நாராயண இதான் வாழ்ந்து பரவாயில்ல சுவாமி சாட்சியா இருக்கு, யாரு கேட்டாலும் சரி நாராயண நாராயண நாராயணன் நாராயண நாராயண அப்படின்ற நீங்க எல்லாம் பேச்சா தெரிஞ்சுக்கலாம், மகா யோகி தபஸ்வி அப்படி சாட்சியா கஷமஸ்தான் கதாரியே எல்லா மகாத்மும் அவருதான். அதனால நாராயண சுத்தம்ன்றது அது சங்கராச்சாரம் அப்படிதான் பண்ணுவார், நாராயணஸ்மரண பூர்வகம் மகாசாதனம் பண்ணுறதும் எதுவாவா, நாராயண ஸ்மரண பூர்வம் தான் எழுதுவா, நாராயண நாராயணன் சொல்லுவா இப்பதான் மாத்திட்டு இருக்கா. அதனால இந்த நாராயணன்றது சர்வவித்யோ பாஷ்யம் தான், இதான் சிறந்தது. இன்னொன்று ஒன்று அவர் சொன்னா பிரகரணம் பிரகரணத்தான் கேட்டேன், நீ பிரகரணம் சொல்ற, நான் அப்படி சொல்ல வாக்கியத்தை நான் வாக்கியம் என்ன சொன்னோம், ரெண்டு வாக்கியமோ மூணு வாக்கியமோ ஒன்றும் சேரும். இப்போ பாருங்க ஜோதிஷ் பத்மகோஷ பிரதீதாசம் உதயம் அக்ஷர பரம சுவராத் அக்ஷர சுவராஜன் இருக்கு, அது பூம வித்தியாலே தவிர வித்தியாலே இருக்கு, அது அந்த மாதிரி ஜோதிஷி ஜோதிர்வித்யா இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல சொல்லப்பட்ட அனைத்து பதங்களையும் உணர்ந்திருந்தோம், எத்தனை லிங்கங்கள் எத்தனை வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள்லாம் ஒன்னா செஞ்சதுனாக்கா இந்த பிரகரணத்தை அடிச்சிடும், பிரகடனத்தை காட்டிலும் இந்த வாக்கியமானது பிரபலம். என மூணாவது பிரமாண வாக்கியம் பிரகடனமோ நாலாவது பிரமாணம். நாலாவது பிரமாணத்தை காட்டிலும் மூணாவது பிரமாணம் பிரபலமாச்சு. அதனால இந்த மூணாவது பிரபலம் வாக்கியம் தான், வாக்கியம் தான் பிரபலம். அதுதான் மூணாவது நாலாவது பிரமாணத்தை அச்சுடும். அப்ப வாக்கிய பிரமாணம் என்ன பண்றதுன்னா, இந்த அனுவாகத்தில் சொல்லக்கூடிய அனைத்து வாக்கியங்களையும் ஒன்னா சேர்த்து ஒன்னா சேர்த்து என்ன சௌரியாக எல்லாம் ஒன்னா சேர்த்து அர்த்தம். அப்படி சேர்த்து சொன்னாக்கா நாராயணன் அனைத்து செய்திகளையும் உபாசிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்றது. இப்படி சொல்றதுனால சர்வத்திய உபாசியம் நாராயணன் அப்படின்னு சித்திக்கும். நீ சொன்ன மாதிரி நைரவத்திய உபாசியம் கிடையாது. அத இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகரிச்சு போகணும். முதல் ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்கோ. பிரகாந்த வித்யா பிரகதம பரிச நியாயதே கை பிரிவு தஸ்மாத்து ஊர்வானுவாக பிரகத விஷய நிர்தாரணார்த்தோ செல்வம் நாராயணத்துவம் வதத்து அதிக பலம் பிரக்ரியாசோவாக்கியம். தைத்திரிய உபனிஷத் அதுல தசவித்யா பிரக்ராந்தா தைத்திரிய உபனிஷத்துல அனோரணியம் அப்படின்னு அனுபவத்துல தர்ஷம் விபாத்மம் பரவேஸ்மபூதம் எத்புண்டரீகம் புறமத்யசத்ருத்வம் அப்படின்னு இருக்கு. தத்ராதி தர்ஷம் ககனம் விசோக தஸ்மிங்கதந்த பதுபாசி தவியம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது தைத்திரிய உபனிஷத்துல தஹரவித்யானது பிரக்ராந்த ஆரம்பிக்கப்பட்டது. பிரக்ராந்தான ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அதன் பிறகு உபரிக்க மேல சகஸ்திர வீரன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பஷ்டமாக சொல்றது. பத்மகோஷ பிரதீகாசம் ஹிரதயம் சாத்யதோமுகம் பத்மகோஷம் அமேயம். அது எப்படி இருக்குது? நிறைய தாமரை தாமரத்து மாதிரி அதோமுகம் திருப்பி போட்டா அந்த வாக்கியங்கள்ல நகர வித்தியானது தெரியுது. பட்டமா பிரகடம் பிரகடம் வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது பிரகடம படிக்கிறது. அதனால இது ரெண்டுமே அங்க, அதாவது நகர வித்தியா அவர் சொல்லிட்டு அதன் பிறகு நாராயண வாதத்துல பத்மகோஷ பிரதீகாசம் இருக்கு. பத்மகோஷ பிரதீகாசம் அந்த இடத்துல இங்க வந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மா அந்த காரணத்தினால இந்த மாதிரி ரெண்டு இடத்துலயும் தகவல்கள் சொல்லப்பட்டு அதனால ஊர்ஜா அணுவாக்கா பகச்சுவீரம் சொல்ற நாராயணவாக்கம் அந்த ஊர்ஜ அணுவாக்கம் மேல இருக்கிற அணுவாக்கம் அணுவாக்கம் ஒரு தெரியுது. அது பிரகிருத விஷயம் நிர்தாரணாச்சு பிரகிருதம் தயரவித்தை தானே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தயரவித்தைக்கு விஷயம் உபாசியம். உபாசியம் எது அப்படின்னு நாராயணன் உபாசிய விசேஷம் யாருனாக்க நாராயணன் அப்படியே விட்டு நிர்தாரணம் பண்ணப்படக்கு நிர்தாரணம் பண்ணப்படக்கு நிர்ணயம் பண்ணப்படக்கு அப்படின்னு பொறுப்புச்சு நாராயணனே பரவித்தியா பாசியம் அப்படின்னு சொல்றாரு. நாராயண வாகமானது தகவத்தியக்கு பாசியம். என்ன தகவத்தியிருக்கு அங்கேயும் பத்மபோதத்திலே தகவத்திய பத்திரிக் ஞானம் ஞாபகப்படுத்தப்படுறது. அதனால இதுதான் அப்படின்னு பொறுப்பட்சம். அதுக்கு சமாதானம் நைவம் மாயம் இவ்வாறாக ஆக்ஷன் பண்ண வேண்டாம். இந்த பகற்று வீரனோட அனுபவத்துல தத்தத் வித்யோஜிதை, அந்தந்த வித்தியை சொல்லப்பட்ட சப்தங்கள், தைஹி சப்தை, அந்தந்த வித்தியை பிரதானமாக சொல்லப்பட்ட சப்தங்கள், உபாசி சமஸ்கிருதமான சப்தம், சத்தியத்தேன சத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வித்தியான தர்கம் அவர் வாத்மா சத்தரோகத்தை அவர்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்ற அக்ஷர சிவ சம்பு பரபிரம்ம பரஜேதி பரதத்த பரமாத்மா இந்த மாதிரி சப்தங்கள்னால, இந்த மாதிரி சப்தங்கள்னால பரம புருஷம் பரமபுருஷனை எல்லா வித்தியங்கள்லயும் உபாசியமா யாரு சொன்னா பரமபுருஷன் தான் சொன்னா. அந்த உபனிஷ வேதபுருஷன் உபனிஷத்துல பரம பரபுருஷன் பரமபுருஷன் அவனைதான் உபாசியமா சொல்லிருக்கு. ஒவ்வொரு வித்தியங்களையும் அந்தந்த சப்தங்கள் இருக்கு, அந்த சப்தங்கள் எல்லாம் நாராயண வாகத்துல அனுபவம் நடத்துறது. அனுபவம் பண்றவங்க என்ன பிரயோஜனம்? ஞாபகப்படுத்தப்படுது, பிரத்யேக ஞாபகம், புத்திக்கு விஷயம் பண்றது. அந்த அந்த வித்தியத்தை தயார வித்தியை சொல்லப்பட்டவன் தான் இந்த நாராயணன், அக்ஷர வித்தியை சொல்லப்பட்டவன் தான் இந்த நாராயணன், ஜோதி வித்தியை சொல்லப்பட்டவன் தான் நாராயணன் அப்படின்னு அந்தந்த வித்தியை சொல்லப்பட்ட சத்தங்களை கொண்டு இங்க நாராயணன் காமிச்சு கொடுக்கிறது. அதனால தஸ்மின் சர்வவித்யோபாசி பரமாத்மா, சர்வவித்யோபாசியனாக சர்வவித்யோபாசியனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவில பரமாத்மா தான் சர்வவித்யோபாசியம். அது ரெண்டு பேரும் சுத்தம், அந்த பரமாத்மா யாருன்றவரும் பெயராது. அதுல நாராயணத்துவம் பதத்து, நாராயணத்துவத்தை விதிக்கிறது, நாராயணத்துவத்தை இது விதிக்கிறது, நாராயணனே சர்வவித்யோபாசியம் அப்படின்னு விதிக்கிறது. அதனால அந்தந்த வித்யோபாசியான பரமாத்மா ஒவ்வொரு வித்தியிலும் பரமாத்மாவே பாசியம். அவன் யார்? நாராயணனே. நாராயணத்துவத்து வேற யாரும் கிடையாது. நீ என்ன சொன்ன? பிரகாணத்தினாலேன்னு சொன்னேன், அதுவும் தெரியும். என்ன வாக்கியம்? நாராயணம் நாராயண பரம் தத்துவம் நாராயண பர இத்தியாதி வாக்கியங்கள் அங்க ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நாராயணத்தை சொல்லிடு சொல்லி அப்படி சொன்னதுனால நீ சொன்ன என்ன சொல்லணும்? முன்னாடி சொன்ன தகவல் வித்தியாவித்துண்டு அதையும் இதையும் ஒன்னா சேர்க்கணும், ரெண்டு பிரகாரத்தை ஒன்னா சேர்க்கணும். நாங்களோ நான்கு வாக்கியங்கள் ஒன்னா சேர்க்கணும். எது எது கௌரவம், எது லாகவம்? நம்மளுக்கு சொல்லணும் அங்க நிறைய ரெண்டு பிரகடனத்தையும் ஒன்னா சேர்க்கணும். இங்கேயோ பிரகடனம் சேர்க்க வேணாம், நாலு வாக்கியங்களை சேர்க்கலாம். அதனால இது லாகவம், இதுதான் பிரபலம், அது துர்பலம். அவர் சொல்ற அதிக படம் பிரக்ரியாதா, பிரக்ரியான பிரகரணம் பேர். நாலாவது பிரமாணம் ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் பிரமாணம் சமாக்கியா, அது நாலாவது பிரகரணம், நாலாவது பிரமாணம் பிரகரணம். அந்த பிரக்ரியாதா அந்த பிரமாணத்தை காட்டிலும் அதிக படம் பிரபலம் தானே. இது மேம்பா இருக்காளே, நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துண்டுகள். இத நிறைய அதிகம் என்றது வருது, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் இதெல்லாம் வரும். அதனால இப்படி பிரபலம் சித்தம் கொஞ்சம், அதனால வந்து சர்வவித்யோபாசியம் நாராயணன், வேற வித்யோபாசியம் நாராயணன் இல்லை. அனைத்து வித்தியர்களுக்கும் உபாசியாக எந்திரமாவே இருந்திருக்கான். அந்த எந்திரமான் சிவன் நாராயணனே, அவனே பரமாத்மா, அவனே அனைத்து வித்தியர்களுக்கும் உபாசியன், அவனை உபாசித்தாதான் மோஷம் கிடைக்கும். அதனால அதை இப்ப சொல்றது அந்த விஷயம் சொல்றதுக்கப்புறம் இந்த அனுவாதம் வந்தது. ஆனால் நீங்க பிரகடனத்திற்கு சொல்லக்கூடாது, வாக்கியத்தை எட்டிக்கொள்ளணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறார். பாருங்க, பிரகாந்த சக்கர வித்யா பிரகடம பரித நியாயதேதை தெரிய தஸ்மாத்து ஊர்த்வானுவாக பிரகத விஷயம் தாரணோத்து நைவம் தத்தத் வித்யோதிதைத்தை பரமிக புருஷம் நாராயணத்துவம் அதன் அதிக பலம் பிரக்கிரியாக்கோ. இதுலிங்க வாக்கியம் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் அரிய நாள் முடிஞ்ச வரையும் இறங்கி வந்து வித்தியாசிக்கேன் பார்த்துக்கோங்க. சந்தேகம் தான் கேட்கலாம் அரிய வித்தியாசம்.